இப்பள் இங்கு வாராது இடர். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூம் தாமரை போர்க்கையும் அல்லும் பகலும் அனவரதம் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. தன்னன்னான தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை அத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு. மெட்டு போடு, மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. விட்டு போடு, விட்டு போடு, அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு. விட்டு போடு, விட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. விட்டு போடு, விட்டு போடு, அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. இது மக்கள் பாட்டு, தன்மான பாட்டு, இது போராடும் உங்கள் வாழ்க்கை பாட்டு. கல்லூரி பெண்கள் பாடும் கன்னி பாட்டு, சபைகளை வென்று வரும் சபதம் போட்டு. நாம் கட்டும் பாட்டு, ஈரம் தட்டும் பாட்டு, கட்டி செந்தேனாய் நெஞ்சில் சொட்டும் பாட்டு. தாய் பாலை போல் ரத்தத்தில் ஒட்டும் பாட்டு, தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டும் பாட்டு. விட்டு போடு, விட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. விட்டு போடு, விட்டு போடு, அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. கண்ணீர் வேண்டாம், ஒரு கவிதை செய்க, எங்கள் கானங்கள் கேட்டு காதல் செய்க. நம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் செய்க, நலம் பெற வேண்டும் என்றால் நன்மை செய்க. நம் பூமி மேலே புது பார்வை கொள்க, நம் இயற்கை மேல் இன்னும் இச்சை கொள்க, கொஞ்சம் நிலவுக்கு நேரம் வைத்து தூக்கம் கொள்க, பாறைக்குள் வேரை போலே வெற்றி கொள்க. விட்டு போடு விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, விட்டு போடு விட்டு போடு அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு, தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது விட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டுக்கோடு. விட்டு போடு விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, விட்டு போடு விட்டு போடு அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. சனி தப பாப்ப மகரி கரி நீ சமாச பசனி பமகரி சார் சகரி கமனி பம கமப பசனி ரமப சமகரி நீ சார் கமபமப நீ சகரி சார் சரிதப கரி நீ சார் பபரி Yeah.